வயசு ஈரும் போது பதினெட்டு உடலது பனி விழும் மலர் மொட்டு பேசும் ஒவ்வொரு சொல்லும் தேன் சொட்டு இவள் ஒரு அழகிய பூசிட்டு வயசு ஈரும் போது பதினெட்டு இருவருக்கும் இடம் கிடைக்கட்டும் இருவருக்கும் இடம் கிடைக்கட்டும்